ಶ್ರೀಮಾನ್ ವೆಂಕಟನಾಥಾರ್ಯ ಕವಿತಾರ್ಕಿಕೇಸರೀ ವೇದಾಂತಾಚಾರ್ಯ ವರ್ಗ್ಯೋ ಮೇ ಸನ್ನಿಧತ್ತಾಂ ಸದಾ ಹೃದಿ ಅಸದ್ಗುರು ಪರಂಪರಾಯೇ ನಮಃ. ಇದುವರೆಗಂತೂ ಭೂಮಿಯಾನದು தன்னைத்தானே சுத்திக்கிறது அப்படிங்கறதுலாம் சரியாகும். இத வந்து நம்முடைய சாஸ்திரத்துக்கு அனுகுணமாக சுவாமி அதை சாச்சார். பூமி நிலையாதான் இருக்கு, பூமி வந்து தன்னைத்தானே சுத்திக்கிறது இல்லை. நட்சத்திர மண்டலங்கள், சூரிய மண்டலம் இவைகள்லாம் தான் சுத்துறது. பூமி தனக்குத்தானே சுத்திக்கிறதாக்கா தோழம் என்ன வரும் அப்படின்றதையும் சாதிச்சார். அதாவது ரெண்டு பறவை, ஒண்ணு கிழக்கு பக்கம் போக பாக்குறது, இன்னொன்னு கிழக்குல இருந்து மேற்க போறது, மேற்குல இருந்து கிழக்கு வர்றது. அப்போ கிழக்கு போற பட்சம் போயிட்டேதான் இருக்கணும், ஏன்னா பூமி சுத்தின்றே இருக்கு. மேற்கு இல்ல, மேற்கு பக்கம் போற பறவை போகவே வேண்டாம், தானா மேற்கு வந்துடும். ஆனா அப்படி இல்லை லோகத்துல, எல்லாம் கிழக்கு பக்கம் போறவா கிழக்கு பக்கம் போறா, மேற்கு பக்கம் போறா மேற்கு பக்கம் போறா, இத மாதிரிலாம் இருக்கிறதுனால அது ஒரு தோழன் சொன்ன. இன்னொன்னு, ஒரு வஸ்துவை மேல தூக்கி போடுறோம், கீழே விழுற சமயத்துல பூமி விழுந்துட்டு இருக்குதுன்னு அவ சொல்ற ஜோதிஷ் சாஸ்திரக்காரன். பூமி விழுந்துட்டு இருக்குன்னு சொன்னாக்கா அப்போ பூமியோ ரொம்ப பலுவானது. அதே நம்ம தக்கையான ஒரு வஸ்துவை தூரம் மேல போட்டோம்னாக்கா இது வேக வேகமாக கீழே போயிட்டு இருக்கும், அங்க மேல போட்டது இங்க பூமிக்கு வந்து எட்டவே எட்டாது, பூமியை அடையவே அடையாது. ஆனா லோகத்துல அடையிறது பாக்கணும், அதனாலையும் பூமி வேல அப்படின்றத பத்திலாம் சாதிச்சு முடிச்சுட்ட. இப்போ இத மாதிரி சாஸ்திரங்கள்லாம் எல்லாம் நமக்கு உபாதேயங்கள் தான், ஆனாலும் கூட ஒண்ணுக்கொண்ணு விரோதமா இருக்க மாதிரி இருக்கே, ஒண்ணுக்கொண்ணு விரோதமா இருக்க மாதிரி இருக்கு. என்ன விரோதமா இருக்கு அப்படின்னா, இப்ப வேதம் அப்படின்னு சொல்றோம், நாலு வேதங்கள், அந்த வேதங்கள் நித்தியமானவைகள். அதே மீதி அந்த வித்யாஸ்தானங்கள் இருக்கோம், பதினாலு வித்யாஸ்தானங்கள் அப்படின்னு நாம சொல்றோம். அதாவது வேதம் நாலு, ஆறு அங்கங்கள், புராணம், இதிகாசம், நியாயம், மீமாம்ச, தர்மசாஸ்திரம், புராணங்கள், இந்த நாலு எல்லாம் சேர்ந்து பதினாலு வித்யாஸ்தானங்கள் சொல்றோம். இதுல முதல் நாலு வேதங்கள், அந்த வேதங்களுக்கு உபகாரம் பண்ணணும் அப்படின்றதுக்கோசரமே மீதி பத்து வித்யாஸ்தானங்கள் வந்திருக்குது. இத நம்ம எல்லாருமே ஒத்துக்கிறோம். அப்படி ஒத்துக்கிற சமயத்துல இவைகள் வந்து என்ன பண்றது அப்படின்னாக்கா, பரஸ்பரம் விரோதம் மாதிரி வந்ததுன்னு வச்சுக்கோங்க, பரஸ்பரம் விரோதமா இருக்குதுன்னாக்கா அப்ப என்ன பண்றது அப்படின்னு கேள்வி வரும். பரஸ்பரம் விரோதம் இருக்கு, ஜோதிஷ் சாஸ்திரம் ஒரு விதமா சொல்லிட்டு போயிடுது, புராணங்கள் ஒரு விதமா சொல்லிட்டு போறது, இவை இத வந்து விரோதமா இருக்கிறதுனால ஒண்ணுக்கு ஒண்ணு. அப்போ அதுக்கு நம்ம என்ன பதில் சொல்றது, விரோதத்தை இன்னும் மூட்டி விடுற மாதிரி சொல்லலாமா, தண்டை போடலாமா, அது எப்படி வரும், அதற்கு சமாதானம் சாதிக்கணும். சுவாமி என்ன பண்றாருனாக்க அதற்கு ஒரு விஷயம் தீர்மானம் சொல்ற, இவாள்லாம் மகரிஷிகள் வேத சாட்சா்காரம் பண்ணினவா, ஆனால் எந்த சாஸ்திரம் எதை சொல்றதோ அந்த சாஸ்திர பிரகாரம் தான் அதை எடுத்துக்கணும். நியாயசாஸ்திரம் அதுக்கு பிரமாண சாஸ்திரம்னு பேரு, மீமாம்சா சாஸ்திரம் அதுக்கு கர்ம கர்மகாண்டம்னு பேரு, கர்ம மீமாம்சைன்னு பேரும் பேர் சொல்றோம். இப்போ கர்மாவை சொல்லக்கூடிய சாஸ்திரம் அது பதார்த்தத்தை சொல்ல வரே அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கோங்க, அவளுக்கு இது தேவையில்லாத விஷயம், அவளுக்கு அதெல்லாம் வேணும், அதெல்லாம் வந்து ஆணுடங்கிக மாதிரிதான், அதெல்லாம் அதெல்லாம் வந்து இது கிடையாது. பிரதான அவளுக்கு வந்து கர்மாதான், கர்மாதான் அவளுக்கு. அதனாலதான் பிராபாங்க என்ன பண்ணாலும் வேதத்தை முக்கியமா பார்த்துட்டா போவோம், வேற ஒண்ணும் வேண்டாம் அப்படின்ட்டான். வேதத்தை பாருங்க, வேதத்துல சொன்ன திரைகளை பாருங்க, வேற எதுவும் வேண்டாம் அப்படின்னு பிரபாக விநியோகம் சொல்லிட்டு போறான். நியாயசாஸ்திரக்காரா பாருங்கோ, முழுக்க முழுக்க பிராச்சீன நியாயம் பார்த்தோம்னாக்க அதுல பதார்த்த வர்க்கங்கள் நாம் பத்தி விசாரம் பண்ணோம், ஆனால் நவீன நியாயம் வந்தது கங்கேஸ்வர பாத்தியாக இருந்தார். அவர் என்ன பண்ணாரு, தத்துவசிந்தாமணி ஒண்ணு பண்ணா இருந்தார், அட்டகாசமான கிரந்தம், அதனால ஒரு அக்ஷரம் கூட பிடிக்கல. ஆனால் அந்த கிரந்தம் நியாயசாஸ்திரம் அடைய நாசிக்கல. அந்த அந்த சாஸ்திரம் வந்ததுல இருந்து என்ன எடுத்தோ பிரமாண விஷயத்திலேயே போயிடும். எல்லாம் பிராச்சீன நியாயம் யாருமே வாசிக்கிறது இல்லை, எல்லாம் நவீன நியாயம்தான். நவீனத்தா நியாயம்னா என்ன இருக்கும், அதுல முழுக்க முழுக்க பிரமாணம், அந்த பிரமாணத்திலயும் அனுமானம், அந்த அனுமானத்திலையும் ஒவ்வொன்றத்தையும் பிரிச்சு பிரிச்சு பிரிச்சு பிரிச்சு அத்தனை வாத பிரிவாகாதங்கள். ஏன்னா பிரமாணம்ன்ற விஷயத்துல என்ன என்ன கேள்வி ஆக்ஷேபம் தோஷங்கள் எதை சொன்னாலும் அது அத்தனத்துக்கும் சமாதானம் சொல்லணும்னு வந்தது. இப்போ அவாவா அவாவா வழியில போனா வச்சுக்கோங்க, அது சரியா போயிடும். ஜோதிட சாஸ்திரம்ன்றது எதை சொல்ல வந்தது அப்படின்னாக்கா கால நிர்ணயம் பண்ண வந்தது. கால நிர்ணயம் மீமாம்சகர் என்ன சொன்ன, வேதத்துல சொன்ன கர்மாக்களை பத்தி சொல்ல வந்தா, அதுல காலம் இருக்கு. பௌர்ணமியில என்ன யாகம் பண்ணணும், தவசத்துல அமாவாசை எப்ப என்ன யாகம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு அது கர்மகாண்டம். ஆனா அந்த அமாவாசை என்னைக்கு வரும், பௌர்ணமி என்னைக்கு வரும் அப்படின்றது சொல்லணும் இல்லையோ, அதற்கோசரம் வந்தது ஜோதிட சாஸ்திரம். நியாயசாஸ்திரத்துக்கு சத்தபதார்த்தின பேர் பதார்த்தங்களை சொல்லக்கூடிய வந்தது, பிரமாணங்களையும் சொல்றது, அது இப்படி ஒவ்வொன்றும் ஒவ்வொரு இதை சொல்றது. அதனால வேதத்துக்கு எது தேவையோ தன்னால என்ன உபகாரம் பண்ண முடியுமோ அதை பண்றதுக்கோசரம் இது வந்தது. ஒவ்வொரு சாஸ்திரங்களும் அதாவது 10 வித்யாஸ்தானங்கள், வேதம் பிரதானம். அந்த வேதத்துல வியாகரண சாஸ்திரம் என்ன பண்ணிட்டு, சப்த சாஸ்திரம் எப்படி ரூபம் வந்தது, ரூபங்கள்லாம் எப்படி வந்தது அப்படின்னு சொன்னாக்க அந்த ரூபங்கள்லாம் வந்தது ஒவ்வொரு சப்தத்தினுடைய ரூபங்கள். ராமஹான் சொன்னா ராமஹான் எப்படி வந்தது, அது அத்தனையும் சாஸ்திரம் வியாகரண சாஸ்திரமானது சொல்லிட்டு போயிடுறது. அது வியாகரண சாஸ்திரம் அப்படி பண்றது. நிறுத்தம், அது ஒரு மாதிரி சொல்லிட்டு போறது. சிக்ஷை, அது வந்து பண்றது. ஜோதிஷம் பண்றது, கல்பம் ஒண்ணு பண்றது. இப்படி ஒவ்வொரு அங்கங்களும் அதனுடைய காரியத்தை பண்ணி இந்த வேதத்துக்கு உபகாரம் பண்ண வந்தது இது. அதனால நீங்க அந்த அம்சத்துல பார்த்தாக்கா எதுவுமே வேதம் வரல, விரோதம் வரவே வராது. ஆனா இன்னொருத்தர் காரியத்துல இன்னொருத்தர் தலையிடச்சேதான் விரோதம் வரும். சுதர்மே நிதனம் ஷேயா பரதர்மோ பயாவகா அப்படிங்கிற பெருமாள். அங்க சுதர்மன்றத்துக்கு பாஷகாரும் தேசியனும் அம்பாவாருடைய யோகத்தை அவாவா அனுஷ்டிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு. அதனால அது எப்படியோ ஒண்ணு இருக்கட்டும், வசதாக என்னன்னா தன்னுடைய காரியத்தை தான் பண்ணணும், இன்னொருத்தர் காரியத்தை இன்னொருத்தர் பண்ணக்கூடாது. அதனால இவா தன்னுடைய தன்னோட என்ன உபகாரம் பண்ண முடியுமோ அதை பண்றது இவைகள் தான் வேதத்துக்கு. அந்த வரைக்கும் அவைகள் எல்லாம் பிரமாணம். ரிஷிகள் எல்லாம் வந்து என்ன பண்ணிட்டாருனாக்கா இத மாதிரி எல்லா விஷயங்களையும் அவ தொட்டு பார்த்துட்டு போயிட்டா. இப்படி தொட்டு பாக்குற சமயத்துல சிலது விருத்தமா கூட இருக்கலாம், ஏன்னா அவாவாருடைய திருஷ்டி தான் ஒரே வாக்கியம். அந்த வாக்கியத்துக்கு அர்த்தம் 10 பேர் 10 விதமா சொல்லலாம். இப்பதான் மாணவனையில அடியன் விஷயம் வைக்க ஆரம்பிச்சுட்டு வந்தேன், சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்ம அப்படின்னு இருக்கு. ஞானம் அப்படின்னா என்ன அர்த்தம் சொல்றது அப்படின்னா வெறும் ஞானமா அல்லது ஞானத்தை உடையதுன்னு அர்த்தம் சொல்லணுமா, ஞான சுரூபத்தை சொல்றதுன்னு அர்த்தம் வந்துடணுமா, ஞான தர்மமா, அது மாதிரி ஆனந்தம் சொன்னாக்கா ஆனந்தத்துக்கு என்ன அர்த்தம். சுவாமி என்ன பண்ணிட்டேன், இதுலாம் ஸ்வரத்தை வச்சுன்னு பாருங்கோ, பிரத்யத்தை வச்சுன்னு பாருங்கோ, ஸ்வரபோகத்தைய சொரம் இருக்கு, அந்த வேத சுரத்தை கண்டு இதுக்கெல்லாம் அர்த்தம் பண்ணலாம். ஒரே சப்தத்துக்கு பலவிதமான அர்த்தங்கள் சொல்ல முடியும். ஞானத்தம்னு ஒரு அர்த்தம் சொல்லு, ஞானித்தம்னு ஒரு அர்த்தம் சொல்லு, ஆனந்தத்துவம்னு ஒரு அர்த்தம், ஆனந்தித்வம் ஒரு அர்த்தம், எப்படி அந்தந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார் சுவாமி. இது எல்லாத்தையும் சொல்ற ஒரே பதம் தான், ஒரே பதத்துக்கு பல அர்த்தங்கள், ஒரே வாக்கியத்துக்கு அந்தந்த சந்தர்ப்பத்துக்கு அனுகுணமா, அதுவும் அவாவா திருஷ்டியோட, அவாவா திருஷ்டியோட. இப்ப நான் ஞானம்னா என்ன சொல்லுவேன், நம்ம சித்தாந்தத்துல ஆனந்தம்னா என்ன சொல்லுவோம் அப்படின்னா, பகவான் ஆனந்த சுரூபத்தோட இருக்கான், பகவான் ஆனந்தத்தை குணமாக உடையவனா இருக்கான், தர்மமாக உடையவனா இருக்கான்னு சொல்லுவோம். அது மாதிரி ஞான சுரூபமா இருக்கான், ஞான குணகம் திரவுத ஞானத்தை உடையவனாகவும் இருக்கான். ஏன்னா சர்வக்கியன்னு சொல்லிட்டு போயிடுத்து, ஞானம்னு சொல்லிட்டு போயிடுது, ஞான சுரூபம்னு சொல்லிட்டு போயிடுத்து உபநிஷத்துக்கள். அதனால நம்ம ரெண்டு டீமே ஒத்து நாம சொல்லுவோம். ஆனால் அத்வைதியை கேட்டா என்ன சொல்லுவாரு, ஞான சுரூபம் ஒண்டிதான், அது ஞானமே ஆத்மா, ஞான சுரூபம் ஒண்டிதான், வேற ஒண்ணுமே இல்லைன்னு அவர் சொல்லுவார். ஏன்னா அவர் திருஷ்டி அப்படி போறது, நம்ம திருஷ்டி எப்படி போறது. அதனால ஒவ்வொருத்தரும் அபாவாதி அனுகுணமா தான் சொல்லுவா, திருஷ்டி அனுகுணமா தானே. அதனால ரிஷிகள் எல்லாம் இந்த மாதிரி சொல்லிட்டு போயிட்டா, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்க வந்து சூக்ஷமா பாருங்க. சூக்ஷமா பார்த்துட்டு இந்த வேதமானது எது எதுக்கெல்லாம் நமக்கு உபயோகப்படுமோ அந்த விஷயத்துல ஏத்துக்கோங்க, எதுக்கு உபயோகப்படாதோ அதுல நீங்க விளக்கிடுங்க. எல்லாமே தவறுன்னு சொல்லக்கூடாது. இன்னொரு விஷயம் இருக்கு, ஏற்கனவே சொன்ன அன்னைக்கே ரிஷிகள் இவா எல்லாரும் வேதத்தை சாட்சாத் கரிச்சவா, இவா சொல்ற விஷயத்த எதையுமே நாம தவறுன்னு சொல்றது நமக்கு அதிகாரம் கிடையாது, நமக்கு அதிகாரம் கிடையாது. நம்முடைய புத்தியானது அவ்வளவு தூரம் சூக்ஷமா போகாது. சுவாமி சாதிக்கிறாரு, நாம இல்ல, சுவாமியே அந்த மாதிரி சாதிக்கிறார். சுவாமி சர்வஜ்ஞர், சுவாமி நித்யசூரி, சுவாமி உருவாளுடைய அவதாரம், நயக்கிரிய அவதாரம் எல்லாம் சொல்றோம். அப்படிப்பட்ட மகான் சாதிக்கிறது இந்த விஷயம். அதனால இது இது இவ்வளவுதான் அப்படின்னு நிர்ணயப்படுத்தி யாரால முடியும். அதனால இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப பூமியினுடைய அளவு அதெல்லாம் எப்படி இருக்கு அப்படின்னாக்க, அதோடைய அளவு, அவர் சுத்தி இருக்குன்னா இருக்கு, இதெல்லாம் இந்த தாத்பரியம் என்ன அப்படின்றது ஊகிச்சுதான் தெரிஞ்சுக்க முடியும். யார் யார் என்ன சொல்றாங்களோ அதெல்லாம் சாஸ்திரானுகூலமாக, லோகானு லௌகிகானுகூலமாக ஊகிச்சு ஊகிச்சுதான் தெரிஞ்சுக்க முடியாது. பரஸ்பரம் விரோதமே வந்துடுறதே, வேற வேற தாத்பரியம் சொல்லலாம், விரோதம் வராமல் சொன்னா என்ன பண்றது அப்படின்னு சொன்னாக்க, அப்போ ரிஷிகள்லாம் கூட இதுல மயங்கி இருக்கான்னு அர்த்தம். ரிஷிகள்லாம் கூட சில விஷயங்கள்ல மயங்கி போயிருக்கா, அவளுக்கே சில விஷயங்கள்ல தெரியலன்னு. அவளும் எவ்வளவுதான் வேறு சாட்சாத் தெரிச்சாலும் அப்போ அவளுக்கும் சில அதுக்கு தோஷம் அவளுக்கு. ஒரு ஸ்லோகம் ஒண்ணு பார்த்திருக்கேன், அது அவரும் அது இவோ புத்தரும் சர்வைக்கும்னு அவ சொல்லிக்கிறான், கணாதனும் சர்வைக்கும்னு அவ சொல்லிக்கிறார், வியாசரும் சர்வைக்கும்னு சொல்லிக்கிறார். எல்லாம் சொன்னா கூட வியாசர் புத்தனை கண்டனம் பண்றார், கணாதன கண்டனம் பண்றார், அவா நம்மள கண்டனம் பண்றோம். பரஸ்பரம் இப்படி கண்டனம் எல்லாரும் சொல்றீங்க தானே, எல்லாரும் சொல்றீங்களா இருந்துச்ச. இப்போ ஒருத்தர் சொல்றது இன்னொருத்தர் கண்டிக்கிறது, அவர் சொல்றது இவர் கண்டிக்கிறது, ஏன் வந்து அது எல்லாரும் சொல்றீங்களா கூட எல்லாருக்கும் எல்லா ஞானமும் இருக்கணும் வேண்டாமா, எல்லாருமே எல்லா ஞானமும் இருக்கணும். அப்படி ஞானம் இருந்ததுன்னா ஏன் இவா கண்டிக்கிறார், இவா அவளை கண்டிக்கிறது, அவா இவாளை கண்டிக்கிறது வரக்கூடாது. எல்லாம் தெரிஞ்சிருக்குனாக்க அப்ப என்ன வரணும், எல்லாம் பொதுவா மொத்தமா யூனிவர்ஸ் அப்படின்னு பார்க்கணும். யூனிவர்ஸ் பார்த்து எல்லாத்தையும் தெரியும் போக வேண்டியதுதானே, ஏன் கண்டிக்கிறார் அப்படின்னாக்க, இதுக்கு ஒரே ஒரு சமாதானம் தான் சொல்ல முடியும். என்னன்னா நமக்கு உடம்பு இருக்கு, இந்த உடம்பு கர்மகிருதமான உடம்பு, அதனால நமக்கு சத்துணம் மிஸ்ரமா இருக்கு, மிஸ்ரமா இருக்கிறதுனால நமக்கு வந்து எத்தனையோ தோஷங்கள் வரலாம், அதனால அஞ்ஞானம் வரலாம். இது வந்து முனிகள்லாம் கூட இவ இத மாதிரி சில விஷயங்கள்லாம் சொன்னா அப்படின்னு சொன்னாக்க அது வந்து அவாளுக்கும் தெரியவில்லைன்னு அர்த்தம் வந்துடுவாங்க, அவாளுக்கும் தெரியலன்னு அர்த்தம். அதனாலதான் இந்த பட்சபேதங்கள்லாம் காமிக்கப்படுறது. அந்த மாதிரி சமயத்துல நாமெல்லாம் என்ன பண்ணோம்னாக்க, நம்மளாம் ரிஷிகள் கிடையாது, அவள்லாம் சர்வைக்க தொல்லியாள், வேறு சாட்சாத் தெரிச்சவா, அவளுக்கே இதை மாதிரி விரோதம் இருக்கு. அவளுக்குள்ளேயே உனக்கு எத்தனையோ இது வருது வேறுபாடு. அப்படி இருக்கிட்டு நாமளா கிஞ்சித்தியா, நாம என்ன புத்தகம் பார்த்துட்டோம், எவ்வளவு புத்தகம் நமக்கு தெரியும். ஆனா இது வந்து இத மாதிரி விஷயங்கள்ல உதாசீனால இருக்கும், எதுவும் சொல்லக்கூடாது. கண்டிக்கிறது, கண்டனம் பண்றது, பத்திர கண்டனம் பண்ணா அதுக்கு நம்ம பதில் எழுதுறது, அதுக்கு அவ பதில் எழுதுறது, எதுவும் வேண்டாம். எதுவுமே வேண்டிட்டு இல்லை. ஏன் அப்படின்னாக்க, இது வந்து யுதிஷ்டர பார்த்து யக்ஷன் கேட்கிறான், அவன் கேட்கும் பொழுது கப்பந்தா அப்படின்னு கேட்டான், எது மார்க்கம் வழி அப்படின்னு கேட்டான். அதுக்கு அவ யுதிஷ்டர பதில் சொல்றாரு, வந்து ஸ்ருதிஷ்ட பின்னா ஸ்மதயஸ்த பின்னாக மகாமதீனாம் மதயஸ்த பின்னாக நைகோரிஷி அஸ்ய மதம் பிரமாணம் மகாஜனோ ஏன கதஸ்த பந்தாக. இது கொத்திமங்கலம் சுவாமி எழுதுற அவருக்கு காமிக்கிறார் மகாபாரதத்துல அப்படின்னு சொல்லிட்டு. அதே என் வேற ஒண்ணு பார்த்திருக்கேன், தக்கோ அப்பிரதிஷ்டா ஸ்ருதயோ விபின்னாக நைகோரிஷி அஸ்ய மதம் பிரமாணம் தர்மஸ்ய தத்துவம் நிஹிதம் குஹாயாம் மகாஜனோ ஏன கதஸ்த பந்தாக அப்படின்னுட்டு அடையணும் பார்த்திருக்கேன். எல்லாம் வரையாருந்தான் ஸ்ருதிகள்லாம் வேற வேறையா இருக்கு. இந்த ஸ்ருதிதான் சரி அப்படின்னு நம்மளால சொல்ல முடியாது. நாம வேத சுருதி அபேத சுருதி கடக ஸ்ருதி மூணுத்துக்கும் நம்ம சாமர்த்தியம் பண்ணிட்டு இருக்கோம். ஆனால் அத்வைதிகளோ அபேத ஸ்ருதி ஒன்றுதான் சரி, வேத ஸ்ருதியை தள்ளிவிடுவோம்னா மாத்வாடோ வேத ஸ்ருதி தான் சரி அபேத ஸ்ருதியை தள்ளிவிடுவோம் அப்படின்னா எம்பெருமானாரோ கடக ஸ்ருதியை வச்சுட்டு ரெண்டு ஸ்ருதிக்கும் சாமர்த்தியம் பண்ணும் போவோம் அப்படின்னு சொல்றேன். ஏன்னா நம்ம சர்வஸ்ருதி ஐக்கியரசியம் சொல்லணும், அதனால நமக்கு இதுதான் முக்கியம். அதனால இப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி பிரவர்த்திக்கிறார். காரணம் ஸ்ருதிகள்ல இருக்கிற அர்த்தத்தை நாம கிரகிக்கிற விதம் தான் அது. அதனால வேதத்தை எப்படி பிரமாணமா கொண்டிருந்தது ஸ்மிருதயஸ பின்னாக. சரி, ஸ்மிருதிகள்லாம் எடுத்துக்கலாம் பார்த்தா அவைகளும் பின்ன பின்னமா இருக்குது. எத்தனை ஸ்ருதிகள், ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஆச்சாரத்தை சொல்லிட்டு போயிட்டார். அதே மாதிரி மகான்களான மகாதேஜஸ்ரீகள் மகாபுத்திமான்கள் அவருடைய மார்க்கமும் வேறையா இருக்கு. இப்படி வேறையா இருக்கிறதுனால அதையும் எப்படி ஏற்றுக்க முடியும்? ரிஷிகள் சொல்றத ஒத்துக்கலாம்னு பார்த்தாக்கா நைக்கோ ரிஷி, ஒரு ரிஷி இல்லையே, பல ரிஷிகள் இருக்கா. எல்லா சாஸ்திரத்துக்கும் பிரவர்த்தகால் ரிஷிகள் தான். அந்த ரிஷிகள் சூத்திரம் மட்டும் போயிட்டா அதுக்குதான் சூத்திர பாஷைக்கார எழுந்து விடினான். அதனால ஒவ்வொருத்தரும் பாஷ்யம் பண்ணிட்டு போல. இத வேடிக்கை சிவசங்கர் சுவாமி ஒருபாடு தரிச்சார். பிரம்மசூத்திரங்கள் 545 நம்ம சித்தாந்தம், 545 அத்வைத சித்தாந்தம், 555 545 நம்மளுது. இப்படிலாம் நம்ம சொல்றோம் பாஷ்யங்கள் மாத்திரம் 90 இருக்குன்னு சரித்தார் சிவசங்கர் சுவாமி. அதனால அவ்வளவு பாஷ்யங்கள், ஏன் அத்தனை பாஷ்யங்கள் வந்தது அப்படின்னாக்கா அவாவனுடைய புத்தி சூக்மத்தை கொண்டு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி விஷயத்தை கிரகிக்கிறார். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி கிரகிச்சு அதுக்கு அர்த்தம் சொல்றாவா. இதனால யார் தப்புன்னு சொல்ல முடியும்? அதனால நைகோ ரிஷி, ஒத்தவே ரிஷி இல்ல. நியாய பரிசுத்தில சுவாமி என்ன பண்ண, ஏன்னா ரிஷிகள் தான் சூத்திரம் எழுதணும்னுட்டு ஏதாவது இது இருக்கா, நிர்ணயம் இருக்கா, ஏதாவது ஆக்கியம் இருக்குதா? ஏன் மனுஷாலை இருந்தது நான் எழுதுறேன்னு அவர் தனியா சூத்திரம் மட்டும் போட்டு அப்படி ஒரு அர்த்தம் விசுவாசம் சுவாமிக்கு அந்த மாதிரி பண்றீங்க. அதனால ரிஷிகள்ன்றதான் ரிஷிகள் சொல்றதான் ஒத்துக்கலாம்னு பார்த்தாக்கா ரிஷிகளும் ஒரே ரிஷின்றது கிடையாது. அதனால மகாஜனும் ஏன கதத்தப்பட்டதாக, ஒரு மகாபுருஷன் எந்த மார்க்கத்துல போறானோ அந்த மார்க்கத்தையே நாம எல்லாம் அனுசரிச்சுட்டு இருக்கணும். இத வந்து நம்ம சித்தாந்தத்துக்கு ரொம்ப சரியா இருக்கு. எபெருமானார் எந்த வழியில நமக்கு காமிச்சு கொடுத்த இது போராண் வழி வந்து சம்பிரதாயம். அதனால அந்த கிரமத்துலதான் நாமும் போகணும். அவ்வளவுதான், இதுக்கு வந்து மேல மேல மேல பார்த்துட்டே போக வேண்டாம். ஆகையினால இதுதான் சரியான ஞானம். எப்படிப்பட்ட ஞானம் அப்படின்னா, எங்க விரோதம் எதுவும் இல்லையோ அப்படியே எடுத்துக்கோங்க. விரோதம் இருக்கிற மாதிரி இருந்ததா அப்ப என்ன பண்ணிவிடணும் அப்படின்னு சொன்னாக்க உதாசீனப்படுத்திருக்கோம். உதாசீனம்னு அலட்சியப்படுத்துறது இல்லை, அதை விட்டுடுங்க. சும்மா இருந்தது போ, ரிஷிகள் சொன்னதுல போய் தவறு சொல்றதுக்கு நமக்கு அதிகாரம் கிடையாது. சுவாமி என்ன பண்றக்க, அதிகாரத்தால் அவர்களை பாதிக்கும் பொழுது தத்தம் தகராது கூட அனுப்புறது இந்த இதெல்லாம் வரும். முக்தி திசையில சொரூபம் அவருக்கு பாருங்க ஜானம், அதை ஒண்டி அடைகிறானா மோட்ச திசையில ஞானத்தை ஒண்டி அடைகிறான், ஞான சுரூபத்தை அடைகிறான் சொல்லணுமா, அல்லது ஏக ஆத்மா அகத பாத்மான்னு பரமாத்மாவுக்கு, ஜீவாத்மாவுக்கு ஏ ஆத்மா அகத பாத்மான்னு எட்டு குணங்கள், அந்த எட்டு குணங்களை ஒண்டி அடைகிறானா இந்த முக்தன் அப்படின்னு கேள்வி கேட்டு என்ன பண்ண, பிராமண ஜெயமினி உபன்யாசாதித்யா, பிரம்ம குணங்கள் எட்டு இருக்கு, அதுதான் இவன் அடைகிறான், இவனுக்கே எட்டு குணங்கள் இருக்கு. இது பிரஜாபதி வாக்கியத்துல பிரத்யேகாத்ம வித்தியில இருக்கு. அந்த எட்டு குணங்கள் தான் இவன் அடைகிறான் அப்படின்றது தேவனுடைய திருவுள்ளமாக இருக்கு. ஆனால் இவர் என்ன பண்ணாருனாக்க, அவுருலோமின்னு ஒரு மகரிஷி, அவர் என்ன பண்ணிட்டார், அதெல்லாம் கிடையாது, குணம்லாம் கிடையாது, வெறும் ஆத்மஸ்வரூபம் ஞானஸ்வரூபம் அதை ஒண்டி தான் அடைகிறான். சிதி தன் மாத்திரேன சதாத்மகத்வா இத்தியவுருலோமி அப்படின்னு அவர் சாதிச்சுட்டு போயிட்டார். ரெண்டு வாரிகளில் இப்படி சொன்னா சூத்திரகாரர் என்ன பண்ண, ஏம பவன்யாசா பூர்வபாவாத் அவிரோதம் பாதராயினா அப்படின்னு சொல்லி போயிட்டார். ஏம உபன்யாச ஞானஸ்வரூபத்தை அடைகிறான்னு சொல்றது, அதே மாதிரி பிரம்ம குணங்கள் எட்டு, அந்த குணங்களையும் மன சாதர்மியமாகதாக இருக்குது, அதையும் அடைகிறார்கள் இவ முக்தன் அடைகிறான் அப்படின்னு இருக்கு. அதனால அவிரோதம் பாதராயினா ரெண்டு விரோதமே இல்லை, இது இது வழியில போறது அது அது வழியில போறது, ஞான குணகன் ஞான சுரூபன் ரெண்டுமே ஒத்து குணம்னு சொல்லிட்டேன். சூத்திரக்காரர் சுவாமி சாராவில சாத்திரோத்த பக்ஷத்வயம் சொல்லிட்டேன், வியாசருக்கு இவா ரெண்டு பேரும் சிஷ்யால் தான், சிஷ்யால் தான் சொன்னது ரெண்டு விதமா கிரகிச்சுட்டு இருக்கா. தேவினி மகரிஷி ஒரு மாதிரி அர்த்தம் பண்ணிட்டேன், இவரோ அவுருலோமியோ அவர் வேற மாதிரி கிரகிச்சுட்டேன், இந்த ரெண்டுத்துக்குமே சாமரசிய படிச்சுட்டே இருக்கு அப்படின்னு சாராவிட சாதிக்கிறார் சுவாமி. ஆகையினால ஏன்னா ஸ்ருத்தி அபாதம், ஸ்ருதியில பாதம் சொல்லும், இப்ப ஜெயமணி சொன்னதுலயோ அவுருலோமி சொன்னதுலயோ பாதம் இருந்ததுன்னு பாதிக்கப்பட்டது, ஜெயமணி சொன்னது பாதிக்கப்பட்டது, அவுருலோமி சொன்னது பாதிக்கப்பட்டது அப்படின்னு சொன்னாக்கா நாங்க ஏத்துக்கணும். ஆனா அங்க ரெண்டு பாதமே இல்லையே, ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கு, அதனால ரெண்டு சிஷ்யால் சொன்னதையும் ஏத்துண்டு விரோதம் இல்லைன்னு பாதராயணர் சாதிக்கிறார், சுவாமி சாதிக்கிறார். சாத்திரோக்திர சாத்திரோக்த பக்ஷன்றார், சாத்திரன்னு சிஷ்யால் இருக்கும், சிஷ்யால் சொன்னதே ஏத்துண்டார், இவர் ரெண்டுத்தையும் விரோதம் இல்லாததுனால ரெண்டுத்தையும் ஏத்துண்டேன்னு அர்த்தமாச்சு. அந்த மாதிரி நாம வந்து இந்த ரிஷிகள் எல்லாம் சொன்னதுல இது தவறு அப்படின்னு சொல்றதுக்கு நமக்கு அருகதை கிடையாது, துறை கூட தகுதி கிடையாது. அதனால அவன் என்ன சொல்றாளோ அத அப்படியே ஒத்துக்கணும், அப்படியே ஒத்துக்கணும். ஏன் அப்படின்னாக்க பதிமூன்றாம் ஜெயிக்கிற வேதாந்த சங்கிரகத்துல பரமாத்மா பத்தி சொல்லும் பொழுது ஏகத்தே சத்தின அனாத்தம் நானே சதி ஜெயிக்கத அதிந்தியம் பிரம்மணோ ரூபம் கத்தத்வே அருகதி அப்படின்னு ஒரு ஸ்லோகம் வந்து உதாரிச்சு கேட்டு பாஷிகார் எங்க இருக்குன்னு தெரியாது, அதுக்கே இது பிரமாணம் காமிக்கல, வேதார்த்த சங்கிரகத்துல உதாரிச்சிருக்க எவரமான அதுல பிரம்மம் ஒன்னா இருந்துட்டு பலவா தெரியும், பலவாக இருந்துட்டு ஒன்னா தெரியும், அதனுடைய சக்தி அதனுடைய ரூபம் அப்படிப்பட்டது பிரம்மத்துக்கு, அதை யாரால் அறிய முடியும், ஏன்னா எவரமானுடையது பராசி சக்தி விதையோசியதே சுவாபாவிகி ஞான பலக்கிரியாச்சு அப்படின்னா ஸ்வேதாசுரர் உபநிஷத் சொல்லுபடி. அதனால இப்படி இருக்கிற பிரம்மத்தை போய் இவ்வளவுதான் அப்படின்னு யாரால சொல்ல முடியும், யாரால தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னுட்டு அங்க வேதாரத்துல இந்த ஸ்லோகத்தை சாதிச்சிருக்க. அந்த ஸ்லோகத்தை இந்த தசம்சாரநாத ஸ்லோக வியாக்கியானத்துல கொத்திமணன் சுவாமி உதாரிக்கிறார். ஆகையினால இதெல்லாம் வந்து நமக்கு ஞானம் பரிபூர்ணமானது கிடையாது, தபஸ் பண்ணிதான் தெரிஞ்சுக்கணும், அதுக்கும் நமக்கு சக்தி கிடையாது. அதனால இங்கெல்லாம் எது நமக்கு விரோதம் இல்லாமல் இருக்கோ அது அப்படியே ஏத்துக்கோங்க, மீதி விஷயங்கள் எல்லாம் உதாசீனால அறிஞ்சுங்கோ, அது கண்ட காலத்துலங்க தேவையில்லை நமக்கு, ஏன்னா நம்மளால இதுக்கு எல்லாத்தையுமே எடுத்துக்க முடியாது, நமக்கு ஞானம் போராது. ஞானம் போராதனால இதை எதுவுமே எடுத்துக்க முடியாது. ஆகவே இந்த ஆச்சாரியார் சொல்ற மார்க்கத்துல நம்ம போகலாம், அது போதும். ஆச்சாரியார் நமக்கு சொல்லிட்டு போயிட்டா, என்ன சொல்லிட்டு போயிட்டா, இந்த மாதிரி பூமி கிழ விடாது, அதே மாதிரி பூமியானது தனக்கு தானே சுத்திக்காது, அது நிலையா நிக்கிறது அப்படின்னு அவர் சொல்லிட்டு போயிட்டார். இதுதான் பரம பிராமாணிகமான வாக்கியம். இந்த வாக்கியத்தை விட்டுட்டு வேற எங்கோ ஒரு வாக்கியத்துல பூமி விழுதுன்னு எடுத்துட்டாக்க, யுக்தி விரோதம், ஸ்ருதி விரோதம், ஸ்மிருதி விரோதம் எல்லாம் வந்துடுறது. அதனால அதை ஏத்துக்காதீங்கோ, அதை ஏத்துட்டா நமக்கு விரோதம் தான் அதெல்லாம், அதனால தேவையில்லை அப்படிங்கறத இந்த ஸ்லோகத்தினால சுவாமி சாதிக்கிறார். விரோதம் வந்ததுன்னாக்க அவளைகள்லாம் எப்படி மரியாதையா நாம நடத்தணும். ஏன்னா இது எல்லாமே வித்தியாஸ்தானங்கள், நமக்கு வித்தியாஸ்தானங்களா இருக்கிறதுனால இது. அதனாலதான் பாருங்க ஜெயமணி மகரிஷி வந்து கர்மகாண்டத்தை சொல்றார், பின்னாடி வந்த வியாக்கியாக்காரா எல்லாம் விபரீதமா சொல்லிட்டா, விபரீதமா சொல்லிட்டா. இது ஒரே சாஸ்திரம் இது. ஏன்னா ஜெயமணி சொன்னத இவா தனி சாஸ்திரம் சொல்லிட்டு போறா, நீங்க சொல்றோம் அத்வைதிகளும் அப்படி சொல்லிட்டு போறோம். ஆனா எங்கேயாவது ஒரு இடத்துல மீதி சாஸ்திரங்களே அந்த மாதிரி சொல்லல. சூத்திரக்காரர் வியாசர், பாதராயணரான வியாசர் என்ன பண்ணார்னா, எங்கேயாவது இதான் சொல்லணும்னு வச்சுக்கோங்க, ததுத்தம் அப்படின்னு சொல்லியிருக்க. ததுத்தம் அப்படின்னாக்கா பூர்வ காண்டத்திலே சொல்லப்பட்டது, நிறைய இடத்துல சொல்லிட்டு போயிட்டாரு. அங்கேருந்தே நிறையதை கொண்டு வரீங்க, மீதி சாஸ்திரங்கள்லாம் எதுவும் கொண்டு வரல. அதே வேதாந்த சாஸ்திரத்துக்கு பரம உபயோகமா இருக்குன்னு மீமாம்சா சாஸ்திரத்துல ஜெய்மினி சொன்ன விஷயத்த சொல்றாரு. சித்திர திருவாதிர வைகாசி திருவாதிரைக்கு சாமானிய சாஸ்திரம் சொன்னது, அதுல கடைசி நாள்ல இருந்து வித்வான்கள் எல்லாம் ரெண்டு ரெண்டு நிமிஷம் சாதிக்கணும்னு ஆண்டு சாதிச்சு. அப்போ நான்காம் அவசியம் எந்த சாஸ்திரமா இருந்தாலும் நியாய சாஸ்திரம் தான் அவன் செஞ்சது, அதைதான் ஏற்றுண்டு அதுக்கு அனுகுணமா தான் போகணும் அப்படின்னு அவர் சாய்ச்சார். உடனே அதே என்ன பண்ண, நியாய சாஸ்திரம் இவர் சொல்ற, இவர் தகப்பனார் சுவாமியே ஒரு விஷயம் சாதிச்சிருக்க, தர்க்கம் ரெண்டு விதம், அந்தரங்க தர்க்கம் பகிரங்க தர்க்கம்ன்றது. பகிரங்க தர்க்கம்னா யுக்தியினாலும் சொல்லப்படுது, யுக்திகளை கொண்டு அது அதுதான் இவா நியாய சாஸ்திரம். அந்தரங்க தர்க்கம்னா உள்ளடங்கினது வேதாச்சாரம், அது ஜெயமணி சொன்னது, அதனால இதுதான் சூட்சமானது. இந்த அந்தரங்க தர்க்கம்னா பிராமாணிகம் சபை அது. அது சொன்ன உடனே அது சொல்லி முடிச்சேன். உடனே ஆண்டவன் தக்கவாத தெரியாது, எங்க வியாகரணம் இல்லைன்னு எதுவுமே நிக்காது. ஏன்னா நீங்க வித்யாஸ்தானங்கள் சொல்லிச்ச முதல்ல நாலு வேதங்கள், அதுக்கப்புறம் வேத அங்கங்கள், அதன் பிறகுதான் நியாய சாஸ்திரம், மீமாம்ச சாஸ்திரம், புராணம், இது தர்ம சாஸ்திரம் நீங்க வரணும். அதனால வேதத்துக்கு அப்புறம் இருக்கிறது வேதாங்கங்கள், அதுல வியாகரணம் இருக்கிறது பிரதானமா, அதனால அந்த வியாகரணம் தான் முக்கியமானது அப்படின்னு அவர் பிடிச்சிட்டாரு. கடைசியில எல்லாத்துக்கும் முக்கியம் வேதம் ஆயிடுச்சு. அதனால எந்த அது சூத்திரக்கார அந்த மாதிரி சொல்லிட்டு போயிட்டாரு, ததுத்தம் ததுத்தம்னுட்டு அப்படியே மீமாம்சா சாஸ்திரத்தை கொண்டு வர. அதனால இந்த மாதிரி பின்னாடி வந்தவாள்லாம் விரோதமெல்லாம் சொல்லிட்டு போடுவான். ஆனால் சூத்திரகாரனாளுக்குள்ள விரோதம் கிடையாது. அவ தன்னுடைய தத்துவம் கர்மகாண்டத்தை எப்படி அவர் சாதிக்கிறார், பிரம்மகாண்டத்துல பிரம்ம விஷயத்தை இவ்வளவு அவர் சாதிக்கிறார், பதார்த்தங்களை கௌதமர் சொல்லிட்டு போயிட்டார், பிரமாணங்களை கணாதர் சொல்லிட்டு போயிட்டார், இப்படி பாருங்க. இந்த மாதிரி பார்த்தோம்னா எல்லா சாஸ்திரமும் ஒன்னா சேர்ந்து பிரம்மத்தை சாதிக்கிறதுனா வரும். அதனால ஜோதிஷாஸ்திரம்னா காலத்து நிர்ணயம் பண்ண வந்தது. அதே புராணங்கள்லாம் என்ன பண்ணிதுன்னா பரதத்துவம், எம்பெருமான் பரதத்துவம், எம்பெருமான் தான் பரமபுருஷன் அப்படின்னு சொல்றதுக்கு அவைகள் வந்தது. அதனால அது அது வழியில போகட்டும், இது இது வழியில போகட்டும், இதுல நடுவுல விரோதம் வரா மாதிரி இருந்ததுன்னாக்க நமக்கு மகான்கள் என்ன சொல்லி கொடுத்துருக்காலோ அந்த வழியில போகலாம். இல்லாத போனாக்க நமக்கு புரியலையா, அதை விட்டுட்டு விளக்கிடுங்க. புரியாத விஷயத்துல நம்ம விபரீதமான வியாக்கியானங்கள் பண்ணக்கூடாது. அதாவது ஞானம் வரலாம், அஞ்ஞானம் வரலாம், விபரீத ஞானம் வரக்கூடாது. விபரீதம் ஆகவே அது என்னது அப்படின்னு ஒருத்தன் கேட்டான். அது கயிறு, கயிறை பார்த்துட்டு கயிறுன்னு சொல்லணும். இவனுக்கு கயிறா பாம்பான்னு சந்தேகமா இருக்கு. அந்த சமயத்துல பாம்பு மாதிரி இருந்தது ஆனா கயிறு தான் அப்படின்னு சொல்லிட்டான்னு வச்சுக்கோங்க. உண்மையா அங்க பாம்பு இருந்துச்சு, அங்க போய் காலை வச்சேன்னா என்ன ஆகும்? அதனால விபரீத ஞானம் வரைச்சு பேசாம இருக்கிறது சரி. எனக்கு புரியல, நிறைய கேட்டு தெரிஞ்சுக்கோன்னு சொல்லணும். இதுதான் நமக்கு சரியே தவிர்த்து இந்த மாதிரி மாறக்கூடாது. அதனால உதாதீனமா இருந்துருங்கோ அப்படின்ட்டு இந்த ஸ்லோகத்தினால சாதிக்கிறார் சுவாமி. இப்போ இந்த ஸ்லோகத்தை சேர்க்கலாம். ஜோதிஷாஸ்திரம் புராணாத்யபி நஹி நிகமக்ராஹ்யம் அன்யோன்யபாத்யம் வித்யாஸ்தானம் து சர்வம் பிரதிநியத நிஜோபக்ரியாம்ஷே பிரமாணம் தாத்பரியம் தர்க்கணீயம் ததிய பகுவிதா பூபரித்யாதிபேதை துர்ஞானம் சர்வதா யது முனிபிரபி பரைஹி தத்ரது உதாசிதவ்யம் அப்படின்னு சாதிக்கிறார் சுவாமி. அதாவது நிகமக்ராஹ்யம், நிகமக்ராஹ்யம் நிகமம், நிகமம்னா வேதம் அர்த்தம். வேதங்கள்னால வேதத்தினால சுவாங்கத்தையா தனக்கு அங்கமாக பரிகிரகிக்கப்பட்டது, வேதத்தினால தனக்கு அங்கமாக பரிகிரகிக்கப்பட்டது ஜோதிஷாஸ்திரம். அந்த மாதிரி புராணாத்யபி இதிகாச புராணாரிகள்லாம் இவைகள்லாம் அந்யோன்ய பாத்தியம் நகி, இவைகள்லாம் ஒண்ணுக்கொண்ணு பாதிக்கக்கூடியது கிடையாது. ஏன்னா இவர்கள்லாம் வேதத்தை ரட்சிக்க வந்தது, வேதத்தை புரிய வைக்க வந்தது, அதனால ஒண்ணுக்கொண்ணு பாதிக்கப்படுறதா இருக்காது. ஏன்னா சர்வம்ச வித்யாஸ்தானம், எல்லாம் வித்யாஸ்தானம் தானே. வித்யாஸ்தானம்னு இது வந்து நியாய இது நிச்சயம் பண்ணப்பட்டது, நியாய நிர்ணயம், நியாயம்ன்ற நிர்ணயம் பண்ணப்பட்டது. எங்க என்ன அங்காணி வேதாஸ்தாரோ மீமாம்ச நியாயவித்தன புராணம் தர்மசாஸ்திரம் வித்யாக்கியதாஸ்ததுர்தச அப்படின்னு சொல்றது. அங்கங்கள் ஆறு, வேதங்கள் நாலு, பத்தாயிடுத்து மீமாம்சா ஒண்ணு, நியாயசாஸ்திரம் கௌதம சொன்ன நியாயசாஸ்திரம் அது, அப்புறம் புராணம் பதிமூணு, தர்மசாஸ்திரம் பதினாலு. இந்த சதுர்தச வித்யாஸ்தானங்கள்னு இவைகளுக்கு பேரு. அதனால இவைகள் இது வந்து மகரிஷிகளால் சொல்லப்பட்டது. இந்த பயணமான வேதம் வேதத்தை உபபிரம்மணம் பண்ணதுக்கோசரம் வந்தவைகள் இவைகள் தான். அப்படி வந்ததுனால இதுல வந்து ஒண்ணுக்கு ஒண்ணு விரோதம் பண்ணதுக்கோசரம் அல்ல, அது உத்தேசம் இல்லை. எல்லாம் ஒன்னா சேர்த்து வேதத்தை விளக்கறதுக்கோசரம் வந்தது, வேதத்துக்கு உபகாரம் என்ன வந்தது. அதனால என்ன பண்றது தெரியுமா? பிரதிநியத நிஜ உபக்ரியாம்ஷே பிரதிநியதம், இந்த வேதாங்கமானது இத உபகாரம் பண்ணும், அந்த வேதாங்கம் அந்த உபகாரத்தை பண்ணும் வேதத்துக்கு, இந்த புராணம் இதை பண்ணும், நியாயசாஸ்திரம் எப்படி பண்ணும், அந்த மாதிரி கிரம். நியாயசாஸ்திரம் லோகத்தில் இருக்கக்கூடிய பதார்த்தங்களை காமிக்க வந்தது, நியாயசாஸ்திரம் பகவானுக்கு ஆராதனமா இருக்கக்கூடிய கர்மாக்களை சொல்ல வந்தது, அதே ஜோதிஷாஸ்திரம் அந்த கர்மாக்கள் இவைகளுடைய காலங்களை சொல்ல வந்தது. இத மாதிரி ஒவ்வொன்றுக்கு ஒவ்வொரு உபகாரம் இருக்குது. அதனால இதெல்லாம் வியவஸ்தை பண்ணப்பட்டிருக்கு. அதனால பிரதிநிகித நிஜோபக்ரிய அம்சம், அதனால பிரதிநிகிதமா இருக்கு இந்த சாஸ்திரமானது. இந்த உபகாரம் பண்ண உபக்ரியாம்சம் நிஜ உபக்ரியாம்சே தன்னுடைய உபக்ரியா உபகாரம், அந்த அம்சத்துல அவைகள்லாம் பிரமாணமா இருக்குது. அதனால அதுல பிரமாணத்தை எடுத்துக்கணுமே தவிர்த்து அதற்கு விரோதமா இருந்தும் எடுத்துக்கூடாது. சரி, இத மாதிரி விரோதம் இருந்ததுன்னா என்ன பண்றது அப்படின்னா, தப்பாது ஈக இங்கு எங்க என்ன, இப்ப நம்ம சொன்னமே பூமியினுடைய விஷயங்கள்லாம் அவைகள்லாம் அந்த இந்த விஷயத்துல பகுவிதா நிறைய அறிந்தவன், நல்ல சர்வஜ்ஞனா இருக்கிறவன். சர்வஜ்ஞனாக்கா நிறைய ஞானம் இருக்கு, சூக்ஷ்ம புத்தி இருக்கு, விசாலமான புத்தி இருக்கு ஒருத்தனுக்கு. அப்படிப்பட்டவன் பூபரித்தியாதி பேதை, பூமி அதனுடைய பரிதி, பரிதினாக்க அளவு சுத்தி இருக்கிறது, அந்த பரிமாணம், அதை சுத்தி இருக்கிறது என்னது, அதெல்லாம் அதனுடைய சிருஷ்டி விளையும், அது எப்படி இருக்கும், அதனுடைய கிரியை என்ன, இவைகள்லாம் கூட அவைகள்லாம் அவைகளோட கூட தாத்பரியம், அதனுடைய தாத்பரியம் என்ன, இந்த சாஸ்திரங்கள்லாம் பூமியை பத்தி நம்ம இங்கே சொல்லிட்டு போகணும். இது நமக்கு ஞானம் வந்ததுன்னாக்க விரோதமா பரஸ்பரம் இருந்தா கூட நாம தர்க்கம் பண்ணிக்கணும், ஊகிச்சு இதை தெரிஞ்சுக்கணும், ஊகிச்சு தெரிஞ்சுக்கணும். ஆனால் அத்தியந்த விரோத பிரதீதம் இது, சூரியன் கிழக்கதான் உதிக்கிறதுன்னு ஒண்ணு சொல்றது கிடையாது, மேற்கதான் உதிக்கிறது அப்படின்னு ஒண்ணு சொல்றான். இந்த மாதிரி விபரீதமா அத்தியந்த விரோதம், அது சாஸ்திரங்கள்ல உதாரணத்துக்கு சொன்னது, இத மாதிரி ஏதாவது வந்ததுன்னாக்க அப்போ துர்ஞானம் அது, அது முனிபிரபி மகர்ஷிகள் இருக்காளே அவ வேத சாட்சா்காரம் பண்ணினா கூட அந்த ஜானம் எல்லாம் துர்ஞானம், அவளால கூட அறிய முடியல. அதனாலதான் அவளே என்ன பண்ணிட்டான்னாக்க பரஸ்பர விருத்தமா இருக்கிறத மாதிரி சொல்ற அவ. அதனால அந்த விஷயங்கள்ல பரவி தத்தருக்கும் பரவி நம்மள மாதிரி இருக்கிறவா, ஏன்னா நமக்கு ரிஷிகள் இல்லையே, நமக்கு எல்லாம் தபசக்தி கிடையாது, அதனால வேத சாட்சா்காரம் இல்ல. அவையினால உதாசி தவியம் அவ நம்மளுடைய புத்தியை கொண்டுலாம் அவர் சொன்னது அந்த ரிஷி சொன்னது தப்பு, இந்த ரிஷி சொன்னது தப்பு அப்படின்னு சொல்லக்கூடாது. ஸ்ரீபாஷன் சேவாளுக்கு தெரியும் எங்கேயுமே ரிஷிகளை பத்தி பேச்சு வரச்ச எம்பெருமானார் என்ன பண்ணுவாரு தெரியுமா, ஜெயமணி ராஜாரியோ மன்யதே, அவடுலோக ராஜாரியோ மன்யதே, பாதகர் ஆச்சாரியோ மன்யதே தான் சாதிப்பார். என்ன அழகான பிரயோகம் அது, ரிஷிகளை பத்தி சொல்லும் பொழுது ஆச்சாரியாக சாதிக்கிறது, அந்த பாதகர் சொல்றது நம்ம சித்தாந்தத்துக்கு கொஞ்சம் விரோதமாக கூட இருக்கலாம், ஆனா பாதகர் ஆச்சாரியோ மன்யதே அப்படின்னு ஆச்சாரிய பத பிரயோகம் பண்ற. அதே நம்ம சூத்திரக்காரர் பாதராயணர்கள் ஆசர் அவருக்கு சொல்லும் பொழுது பகவான் பாதராயணம் மன்னியதே அப்படின்னு போடுற, ஏன்னா சூத்திரக்காரர் பகவான் சொல்லணும், பாஷைக்காரர் பகவான் சொல்லணும், சில பேர் வார்த்தைக்காரர் செஞ்சுக்கலாம், கரூர் சுவாமி தேசிகன பகவான் தான் சாதிப்பார். அதனால வந்து அவ்வளவு கௌரவம் மரியாதை. அதனால இப்ப பாஷைக்காரர் நினைச்சிருந்தாக்க எனக்கு கிஞ்சி தேன் தேவனா அல்லது பாதரினா அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்கலாமே, ஒண்ணும் தெரியாது தேவன் இப்படி சொல்லிட்டேன்னு சொல்லி அப்படிலாம் சொல்லவே இல்லை. ஆச்சாரிய ஸ்தானத்துல வச்சு போயிக்கிறோம், காரணம் என்ன, வியாசருடைய சாட்சா சிஷ்யா இல்ல அவரும் ஒருத்தர் இல்லையா, அப்படிப்பட்ட சொந்த ஆச்சாரியரை வந்து அவமானப்படுத்த கூடாது. அதனால பின்னாடி வந்த வியாக்கியாக விசைதவார்த்தம் என்றோம், உண்மையிலேயே ஜெய்மணி வந்து அவருடைய திருவுடன் அப்படி கிடையாது. நீங்க பாருங்க இவன் எல்லாரும் வேதாந்திகள், பாதரி ஆஷ்மத்தியல் அவுடுலோமி அது மாதிரி ஜெய்மணி எல்லாம் மகா வேதாந்திகள், வேதாந்திகளா இருக்கவே வேதாந்த சாஸ்திரத்தை நிறைய சொல்றான். சூத்திரகாரர் சொல்ற விஷயத்துல அவனுடைய சூக்ம புத்தியை கொண்டு பார்க்கும் பொழுது எத்தனையோ அர்த்தம் வருது. நம்ம சித்தாந்தத்திலேயே எத்தனை வேறுபாடு இருக்கு, காரணம் நம்ம தென்னாச்சார சம்பிரதாயத்தை ஒரு விஷயம் சொல்றா, தேசிய சம்பிரதாயத்தை ஒரு விஷயம் சொல்றா, தேசிய சம்பிரதாயத்துல முன்னூத்திரத்தாவது விஷயம் சொல்லுவா, சந்நீத சம்பிரதாயத்தாவது ஒரு மாதிரி சொல்றா. ஏன்னா எல்லா இடத்துலயும் என்னன்னா எல்லா சூக்மமான மேதாசாலிகள், ஆனாலும் கூட சூக்ம மேதையினால அவ தான் கிரகிச்சென்ற விஷயத்தை சாதிக்க முற்படுறான், அவ்வளவுதான். அதனால எதை தப்புன்னு சொல்ல முடியும், எதை சரின்னு சொல்ல முடியும், மகாஜனம் எனக்கு சத்தப்பந்தா, ஒரு மகாபுருஷன் நம்ம ஆச்சாரியால் நமக்கு என்ன சொல்லி கொடுக்குறாளோ அதன்படி நாம் போகணும். அனுஷ்டானமா இருந்தாலும் அப்படிதான், ஆச்சாரமா இருந்தாலும் அப்படிதான், தத்துவமா இருந்தாலும் அப்படிதான், எதுவா இருந்தாலும் நம்ம பிரிவா நமக்கு எப்படி சொல்லி கொடுத்தாலோ அதை மாதிரி போறதுன்றது தான் நமக்கு சரியானது. அதனால இது தவறு, இது தவறு இல்லை அப்படின்லாம் சொல்றதுக்கு நமக்கு யோகிதை கிடையாது. ஆகையினால இந்த ஸ்லோகத்தினால இதை சாதிக்கிறார் சுவாமி. இப்போ ஸ்லோகத்தை சேரிக்கலாம், ஜோதிஷ் சாஸ்திரம் புராணாத்யபி நஹி நிகம கிராக்யம் அன்யோன்யபாத்யம் வித்யாஸ்தானந்து சர்வம் பிரதிநியத நிஜ உபக்ரியாம்ஷே பிரமாணம் தாத்பரியம் தர்க்கனீயம் ததுஹ பஹுவிதா பூபரித்யாதி பேதைஹி துர்ஞானம் சர்வதாயது முனிபிரபி பறையே தத்ரதோ உதாசிதவியம் கவிதாச்சிரபும்ஹாய கன்யான குணஜாதினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ அஸ்தகுரு பரம்பராயே நமஹ ஹரியன்.